யார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஜ தீத்திய பத்துதடி. சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே. ஒரு டிக்கெட்டுல ரெண்டு பேரும் பார்க்கும் சினிமா, அட நீயும் நானும் ஓட்டுகிற கலர் சினிமா. ஒன்னொன்ன சொல்லித்தா கத்துக்குற, நீ சாஞ்சா நெஞ்சில் தாங்கிக்கிற, உன மடியில வாங்கிக்கிற. ஒத்துக்கடே, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே.